கோமரும் கோமரும் கோமரும் சிறுநன்னபி கோமரும் வஜமீல் வஜமீல் வஜமீல் சிறுநன்னபி வஜமீல் கோமரும் கோமரும் கோமரும் சிறுநன்னபி கோமரும் வஜமீல் வஜமீல் வஜமீல் சிறுநன்னபி வஜமீல் வக்ஃபுல் முஸ்தஃபா கல்வர் ஜினாதி வஇத்ருஹ் யபகா இதா மஸ்ஸத் ஆயாதி وكفو المصطفى كالورد نادي وإطرح يبقى إذا مست آيادي وأما نوالوها كل العباد وأما نوالوها كل العباد وأما نوالوها كل العباد حبيب الله يا خير وجميل.